நூல் குச்சிகளை கட்டி ஒன்றாக பிழைத்து கோலால் அடித்தால் சைத்திய ஓசை எழும். உடையவனின் பூர்த்தியாகிற வடக ராஜ்யத்தை உடையவனின் கிரந்தங்களாகிற கோலால் ரசிகர்கள் அடிக்கிறார்கள். இந்த கோல் குணங்களினால், அதாவது குணங்களாகிற நூல்களால் கட்டப்பட்டிருக்கிறது. என்ன குணங்கள்? சீவாசியாதி கிரந்தங்களில் உள்ள சொற்கள் படிப்பதற்கு கரணமுடாக இல்லாமல் இனிமையாக மென்மையாக இருக்கின்றன. சொல்லப்படும் பொருளோ, அதாவது அர்த்தமோ ரசமாக இருக்கும். இது சப்த சௌத்தமும் அர்த்த சௌத்தமும் என்பார். சொற்சரிவு பொருட்சரிவு என்றோ கூறுவார்கள். இந்த குணங்களாக நூல்களால் கிரந்தங்களாக கோல் கட்டப்பட்டிருக்கிறது. ஆக சொல்லழகு பொருளழகு ஆகிற நூலினால் கட்டப்பட்ட எதிராஜருடைய கிரந்தங்களாகிற கோலினால் புகழாகிற படவாத்தியத்தை அடிக்கிறார்கள். அதன் ஓசையை கேட்டு சீரங்கவாசிகளான ரசிகர்கள் ஆடி மகிழ்கிறார்கள். இந்த ஓசை திசை மொழிகள் எல்லாம் கேட்கிறது. ஆக உடையவரின் புகழ் அவர் வாழ்நாளிலேயே நாடெங்கும் பரவியது. வேதம் முழுவதையுமே பிரமாணமாக ஏற்று அதிலுள்ள முரண்பாடுகளை நேரிய முறையில் அகற்றி உயரிய நிர்வனங்களுக்கெல்லாம் இருப்பிடமாய்த்தும் பரமாத்மா சத்தியமானவன். அவன் குணங்களும் அவன் சொத்தான உயர் இகுதிகளும் சத்தியமானவை. அவனை அடைய பக்தி பிரவர்த்திகள் உபாயங்கள் அவைகளும் சத்தியமானவை. தேக விசேஷத்தில் சீரகுண்டத்தில் அவனை அடைவதே மோட்சம். அதுவும் நித்தியமானது சத்தியமானது எனும் சித்தாந்தம் எங்கும் பரவ உடையவரின் புகழும் மேலோங்கியது. 36. இதம் பிரதமசம்பவத் விஷாலஜீவஜீவாத்தியமதமக்ஷரம் எதி புரந்தரஸ்யோக்தய சிரந்தனசரஸ்வதி சிகுரபந்தசைரந்திகா. ராமாயணன் நாடுதழிய புகழை பற்றிய பற்றி பேசுவார்கள். அப்புகழுக்கு காரணமான அவர் ஸ்ரீசூர்த்தியுடன் பெரிய இங்கு பேசுகிறார். மதம் இதுவகைப்பட்டது, வைதிக மதம் அவைதிக மதம் என்று. வைதிக மதம் விசிஷ்டாத்வைத மதம். இது வேதத்தையே பிரமாணமாக கொண்டு தொன்று தொட்டு தங்கர் திரமிடர் குகதேவர் போதாயனர் போன்ற மகான்களால் பிரகாசப்படுத்தியது. மற்றொன்று அத்வைத மதம், வைதிக மதம். உபனிஷத்தை ஆதாரமாக கொள்ளாமல் அவர்களுக்கு தோன்றிய யுக்திகளை கொண்டு தோற்றுவிக்கப்பட்டதாம். அவைதிக மதங்கள் சார்வாதம், பௌத்தம், சாங்கியம், ஜெயினம், பாஸ்வதம் முதலிய இவைகள் பிற்காலத்திய புதியனவாக தோன்றியவை. இனி வேதங்களை பிரமாணமாக கொள்ளாமல் புதிய மதங்கள் தோன்றலாம். இம்மதங்கள் அனைத்தினுடைய அடிப்படையில் வேறெடுக்கக்கூடியவை சீவாசியாதி நூல்கள். எனவே இம்மதங்கள் பாரத நாட்டில் உடையவரின் கண்டனத்திற்கு உள்ளாதபடியால் எடுபடாமல் மங்கிப் போகின. அவை போகட்டும். வேதத்தையே பிரமாணமாக கொண்ட அத்வைத மதம் இருக்கிறதே, ஆம். ஆனால் அதற்கு மித்யா மதம் என்று பெயர். அதாவது பொய் மதம். பிரம்மத்தை தவிர்த்த அனைத்தும் பொய் என்கிறார்கள். அது மட்டுமா, பிரம்மம் சத்தியம் உண்மை ஆயினும் அதற்கு குணங்கள் கிடையாது. பகவானை பற்றி துரித்து பேசும் குணங்கள் எல்லாம் பொய். பிரம்மத்திற்கு அவித்யா சம்பந்தத்தினால் பிரம்மமே ஜீவனாக தோன்றுகிறது. அந்த ஜீவனும் பொய். தத்துவஞானம் என்பதும் ஜீவனும் அழிந்துவிடுகிறான். எனவே ஜீவனும் பொய், தத்துவத்தை உபதேசிக்கும் ஆச்சாரியனும் பொய். எனவே பொய் பொய் என கூறும் பொய் மதமாகிற விசாக்கினால் உண்மையான ஜீவர்கள் எல்லோரும் கொளுத்தப்பட்டு தவித்து சாம்பராகிறார்கள். விஷம் சாப்பிடப்பட்டால் மனிதனை கொள்ளும். அக்னி நெருப்பு மேலே பட்டாலும் எரித்துக் கொண்டுவிடும். அவர்கள் மதமும் விஷமும் அக்னியும் சேர்ந்ததாகும். அந்த விசாகினால் உள்ளும் புறமும் கொளுத்தப்பட்டு ஜீவர்களின் தவிக்கிறது, சொரூபத்தை இழக்கிறது. இப்படி தவிக்கும் உயிரை இழக்கும் ஜீவர்களுக்கு வாழ்விக்கும் மருந்தாக ஜீவாமிரதமாக இருக்கின்றன உடையவரின் சீசூக்திகள். அமிர்தத்தின் தொடர்பு ஏற்பட்டதும் அக்னியின் விஷமும் அழிக்கப்பட்டு ஜீவனின் உயிர் தவிர்த்து மகிழ்கிறது. அதாவது உடையவரின் மதத்தில் பிரம்மன் எப்படி சத்தியமோ நித்தியமோ அதே போன்று ஜீவர்களும் வேத வாக்கியத்தின்படி சத்தியமாயும் நித்தியமாயும் இருப்பவர்கள். ஜீவன் பரமாத்மா இவர்களுடைய நற்குண நற்பண்புகளும் சத்தியமானவை. பரவனை அடைய ஜீவன் செய்யும் உபாயமும் சத்தியமானது. எனவே ராமானுஜ மதத்தில் ஜீவாத்மாக்கள் அத்வைதவாதத்தினால் விசாகினியினால் இழந்த சுரூபத்தை பெற்று பிரபத்தியை அனுஷித்து பரமனை அடைந்து ஆனந்திக்கிறார்கள். இழந்த உயிரை பெற்று கல்யாண குண நிதியான பரமனோடு ஆனந்தமாய் மகிழ்ந்திருப்பதை விட ஜீவனுக்கு வேறு என்ன வேறு வேண்டும்? இது விஷாமத விஷாமல ஜொலித ஜீவ ஜீவாதமாக என்கிறார். அத்வைதம் வைதிக மதம் தானே, அவர்கள் வேதத்தை கொண்டுதானே பிரம்மம் சத்தியம், இதை தவிர்த்த உலகமும் ஜீவனும் போய் குணங்களும் போய் என்கிறார்கள். இவ்வாறு பிரமாணம் இருக்க ராமானுஜரால் எல்லாம் சத்தியம் என்று எப்படி கூற முடியும் எனில் கூறுவான். சிரந்தன சரஸ்வதி சிகுரகந்த சைரங்கிகாம், பழமையான சொற்களாகிற உபனிஷத்துக்களை அழகாக ஒழுங்குபடுத்துவதில் சைரந்திரிகள் போன்றவை உடையவர் சீசூர்த்திகள். வேதமாதாவின் தலையை வாரி பின்னி முடிப்பையில் சைரந்திரிகே எனும் படிப்பெண்கள் போன்றவை இவர் சூக்கியர்கள். ராஜாக்களின் அரண்மனைகள் ராணிக்கு குளித்துவிட, ஆடை அலங்காரம் செய்துவிட, கூந்தலை ஒரு மயில் கூட உதராது வாசனை சைலத்தை தடவி சிக்கலை போக்கி வாரி பின்னி அழகாக தொண்டை போட்டுவிட படிப்பெண்கள் இருப்பார்கள். அவளுக்கு சைரந்திரிகே என்று பெயர். பல வகையான வாக்கியங்களோடு கூடிய வேதம் கூடியது வேதம். சரஸ்வதி என்று சொல்லுக்கு பெயர். வேதத்தை ஒரு ராணியாக மனதில் கொள்வோம். தலையை உத்தமாங்கம் என்பார். மனிதனின் உறுப்புகளோ தலை சிறந்தது. வேதத்தின் உயர்ந்த பகுதியில் பரபிரம்மத்தை பற்றி பேசும் பகுதியை வேத சிரஸ்து உபனிஷத்து என்பார். இந்த உபனிஷத்து வேதமாதமாகிற ராணியின் தலை. தலையில் மயில்கள் அடர்ந்த கூந்தல் போல் உபனிஷத் வாக்கியங்கள் உள்ளன. கூந்தலில் சிக்கல்கள் ஏற்படுவது போல் வேதராணியின் தலை போன்ற உபனிஷத்தின் வாக்கியங்களில் பல சிக்கல்கள் உண்டு. ராணியின் தலையில் உள்ள கூந்தலில் உள்ள சுருக்குகளை கைலந்தடையில் வாரி தலைமைகளை மூன்று கற்றையாக பிரித்து பின்னி கொண்டே போடுவது போல் உடையவரின் சீசக்தியாகிற படிப்பன் உபனிஷத் வாக்கியங்களை அஞ்சு வகையாக பிரித்து அதிலிருந்த சுருக்குகளை போக்கி எல்லாவற்றையும் ஒன்றாக முடிபோட்டு உபனிஷத் முழுவதும் திரண்ட ஒரே பொருளை கூறும்படி செய்கிறது சீசக்தியாகிற பணிப்பன். இதை விளக்குவான். உபனிஷத்தில் அஞ்சு வகையான ஸ்துதி வாக்கியங்கள், நிர்குணஸ்துதி, சகுணஸ்துதி, அபேதஸ்துதி, பேதஸ்துதி, கடகஸ்துதி. நிர்குணஸ்துதி பிரம்மத்தினிடத்தில் குணங்கள் கிடையாது என்று கூறும். சகுணஸ்துதி பிரம்மத்தினம் கல்யாண குணங்கள் மிகுதியாக உண்டு, அதாவது நற்குண நற்பண்புகள் உண்டு என கூறும். அபேதஸ்துதி ஜீவர்கள் பிரம்மத்தை காட்டும் வேறுபட்டவர்கள் அல்ல, அவர்கள் பிரம்மமே என்றும், வேதஸ்துதி ஜீவாத்மாக்கள் பிரம்மத்தை காட்டும் முற்றிலும் வேறுபட்டவை, அவை நித்தியமானவை என்றும் கூறும். கடகஸ்துதிகள் ஜீவாத்மா, நிலம், நீர், தீ, வாயு, ஆகாசம் முதலிய ஜடப்பொருள் ஆகியவற்றை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றாக குறிப்பிட்டு பிரம்மம் அவற்றோடு இருந்து கொண்டும் அப்பொருள்களோடு சேர்ந்தும் அவற்றால் அறியப்படாமலும் அவற்றை தனது சரீரமாக கொண்டும் அவற்றுள் நுழைந்து அப்பொருள்களின் செயல்பாட்டையும் செயல்பட்டாமல் இருப்பதையும் நியமித்துக் கொண்டும் இருக்கிறது. இந்த பரமாத்மா உண்மையில் உள்ளுள் அந்தரியானியாக உன்னுள் அலந்தரியானமாக மறைந்து இருக்கிறது. இயற்கையாகவே அமிர்தமாக இருப்பதோடு ஒவ்வொரு நீரிடத்திலும் ஒவ்வொரு ஜனமான அச்சேதன பொருளிலும் பூர்ணமாக நுழைந்தும் நிறைந்தும் இருக்கிறது என்று சேதனமும் அச்சேதனமும் பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டவை, ஜீவன் பிரம்மத்தை காட்டிலும் முற்றிலும் வேறானது என்று தேகத்தையும் ஜீவனை சரியமாக கொள்ளுதல் அபேதத்தையும் கடகஸ்துதிகள் தெளிவாக கூறுகின்றன. இனி அஞ்சு வகையான வேத வாக்கியங்களுக்கு எப்படி பொருள் கொள்ள வேண்டும் என்பதை பார்ப்போம். பொதுவாக ஒரு வாக்கியத்திற்கு பொருள் விளங்காவிடு அல்லது இப்படியா அப்படியா என்று ஐயம் ஏற்படும், அதே நூலில் வேறொரு இடத்தில் வாக்கியத்தின் கருத்து விளக்கப்பட்டிருந்தால் அதே கருத்தை பொருளை இங்கும் ஏற்க வேண்டும், அதே நூலில் வேறிடத்தில் விளக்கப்படாவிடில் நாமே முன்பின் கூற்றுக்கு முரணில்லாதபடி விகிதமான பொருளை சொல்ல நமக்கு உரிமை உண்டு. இக்கோட்பாட்டை மறைவு கொண்டு நிர்குணஸ்துதியின் பொருளை ஆராய்வோம். வேதம் ஒரே வாக்கியத்தில் பிரம்மத்திற்கு தீய கட்ட குணங்களை இழைச்சி நற்குணங்களை பேசுகிறது. அந்த வாக்கியத்தை கவனமாக கேளுங்கள். இந்த பரமாத்மா பாபமற்றது, பாபம் ஒட்டாதது, கிழத்தனமற்றது, சாவு அற்றது, கவலை சோகமற்றது, உண்ணும் ஆசை பசி அற்றது, பருகும் ஆசை தாகம் அற்றது, போக்கிய பூகோபகரண போகங்கள் சம்பந்தமான நிச்சயமான ஆசையை உடையது, அதாவது நிச்சய பூமியோடு கூடியது. போக்கியம் என்றால் சுகத்தை நுகர்வதற்கு உரிய பொருள், பூகோபகரணம் என்றால் ஒன்றை அனுபவிப்பதற்கு உதவியாக இருப்பது, பௌரஸ்தானம் என்றால் இன்பத்தை நுகர்வதற்கு ஏற்ற இடம். இவை மூன்றும் நிச்சய பூரியின் சீனி ஒன்றுக்கு அமைந்திருக்கிறது. இவற்றை சொத்தாக உடையவனை வேதம் சத்தியகாமகன் என்று கூறும். சத்தியசங்கல்பகன் தடையற்ற வீணாகாத எண்ணத்தை விருப்பத்தை உடையவர். இன்று பரமாத்மாவை எண்முகத்தவன் என்று கூறும்போது முதலில் ஆறு தீய கட்ட குணங்கள் இல்லாதவன் என்று கூறி உடையவர் இரண்டு நற்குணங்கள் உடையவன் என்று கூறுகிறது. இதே முறையில் நிற்பணம் என்று கூறும் சுதிக்கு கெட்ட குணங்கள் இல்லாதவன் என்றும், குணங்களை கூறும் சுதிக்கு நல்ல குணங்கள் உடையவன் என்றும் வேதமே காட்டியவரையும் தானே நிர்குண ஸ்துதிக்கு பொருள் கொள்ள வேண்டும் நிற்க அபேத ஸ்துதியை பார்ப்போம். ஏகமேவ அஜதீயம் பிரம்மன், நாம் பார்க்கும் பொருள் எல்லாம் பொய்யானது. நாம் சில பொருள்களை கண்ணால் பார்க்கிறோம் என்று தனியில் நாம் பல பொருள்களை பார்க்கிறோம், பிடித்ததும் அதை ஒன்றுமே இல்லையே, ஏன் அதை பொய். அதுபோல் நாம் பார்ப்பது அனைத்தும் பொய். எனவே சுதி பிரம்மம் ஒன்றே வருகிறது என்பது அத்தியாயம். இம்மாதிரியான வேத வளர்ச்சிகளுக்கு வேதமே பொருள் கூறினால் அதை ஏற்பதுதான் நியாயம். கடகஸ்தி எல்லா பொருள்களும் அது அறிவுடையதோ அறிவற்றதோ, சேதனமோ அச்சேதனமோ, அவற்றில் பிரம்மன் அந்தர்யாமியாக உள்ளே இருக்கிறது. அதோடு அப்பொருள்களை தனக்கு உடலாக சரீரமாக கொண்டிருக்கிறது. இந்த நீலத்திலையும் அகேதஸ்வதிக்கு பொருள் கொண்டால் உலகிலுள்ள ஜீவர்களையும் ஜனப்பொருள்களையும் சரீரமாக உடைய பிரம்மம் ஒன்றே. ராமன் ஒருவனே என்றால் தன் உடலோடு ஆடைகளோடு அணிகலங்களோடு கூடிய ராமன் ஒருவனே என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும். சுதியில இரண்டாவது பொருள் இல்லை அஜீவியம் என்று கூறுவதை கருத்தை அளவன்தார் அழகாக கூறுவார். ஏதாவது சோழ திவசம் என்றால் அதிதியை ஒத்தி பூதலே, சோழ அரசன் சக்கரவர்த்தியம், அவன் என்னிடத்தில் திறந்தாமன் இல்லாதவன் என்று கூறினால் சோழ அரசன் நிகரத்தன், அவனுக்கு இணையாக மற்றொரு அரசன் கிடையாது. இந்த பொருள் தவிர சோழனுக்கு சித்தர்களும் பிரஜைகளும் அரண்மனை உறவுகளும் இல்லை என்று பொருள் அல்ல. எனவே அதே வசதி சேதனாச்சேதங்களில் சரீரமாக உடைய பிரம்மம் ஒன்றே, அது நிகரத்தது என்று கூறும். வேதஸ்தியோ பிரம்மத்தின் சரீரமான ஜீவனையோ ஜடப்பொருளையோ கூறும். ஆனால் எதுவும் பொய்யில்லை, தனியில் காணப்படுவதும் பொய்யில்லை. மனிதன் தன் வாழ்நாளே இருப்பது போல தனியில் பொருள்கள் சொப்பன காலம் வரை இருப்பவை, அதையும் பொய்யல்ல. பிரமாணமான வேதத்தில் சில வாக்கியங்கள் சில உண்மையானவை சில பொய்யானவை என்பது தகவல்களாகும். இதை ஏற்காது போனால் வேதஸ்தியை போன்று அதேதஸ்தியும் பொய்யாகும். இவ்வாறு அத்தியத்தை கூறுவதையும் பொய்யாவார்கள். எனவே அம்மதம் நிரூபிக்க முடியாததாகும். எனவே ராமானுடைய சீசூர்த்தியாகிற சைலந்திரிகா வேத மாதாவின் வேத வாக்கியங்களாகிற கூந்தலை கடகஸ்துதியாகிற தைலத்தை தடவி சிக்கலை எடுத்து அஞ்சு வகை சுதிகளாகிற அஞ்சு ஜடங்களை அழகாக திண்ணி கொண்டே போட்டு விடுகிறாராம். ஒரு சுதியின் பொய் என்று தள்ளாமல், அதாவது சிக்கல் உள்ள மயிலை கருத்து வெளியாதது போல் வேதம் முழுவதற்கும் திறந்த கருத்தை கூறுவது ராமானுஜமனம். இது ஆச்சாரிய யோகமாக காலசேவம் பண்டதவர்கள் நன்கு அறிவர். சீவாச்சாரிய நூல்கள் மோட்சத்தை அமிர்தத்தை அளிப்பது உறுதி என்கிறார் சுவாமி தேசியம். சிரந்தன சரஸ்வதி சிகுரபந்த சைரந்திரிகா. இந்த அதியினால் சுவாமி தேசியம் ஒரு ஐதிசியத்தை மனதில் கொண்டு சூஜனை பண்ணியதாக சொல்வதுண்டு. அதை கேளுங்கள். சீவாஸ்ரீகாரருடைய அந்திய காலத்தில் வித்வான்களாகிய சிஷ்யர்கள் அவர் அருகில் அமர்ந்து பேசினார். உடையவருக்கு பிறகு நம் சித்தாந்தத்தை சாதிக்கவல்ல சிறந்த ஆச்சாரியர் யாருமில்லையே என வருத்தப்பட்டுக் கொண்டு பேசிக் கொண்டிருந்தனர். இவ்வார்த்தை காதல் வேண்டதும் ராமானுந்தர் அவரை அருகில் அழைத்து, நீங்கள் என் சிஷ்யரான தொங்கு பிராட்டியின் இல்லத்திற்கு சென்று அவளை பாருங்கள், உங்கள் கவலை நீங்கும் என்று சாதித்தார். உடனே அவர்களும் அங்கு சென்றனர். அப்பெண்மணி இவர்களை உபயோகித்து வந்த காரணத்தை கேட்க, அவர்களின் உடையவருக்கு பிறகு இவரை போன்ற ஆச்சாரியர் யாரும் இல்லையே, இப்பொழுது இருப்பவர்கள் வயதானவர்கள், எங்களுக்கு இதுதான் கவலையாக இருக்கிறது என்றார்கள். தொங்கு பிராட்டியில் உள்ளே சென்று வாதனை செய்யும் சீப்பு சேப்பு பட்டு தேரு ஒழுப்பு பட்டு தேரு இவற்றை எடுத்து வந்து அவர்கள் எதிரில் அமர்ந்தார். தன் தலைமையருக்கு செயலம் தடவி சிக்கல்களை நீக்கி நன்கு வாரி பல கசைகளாக கட்டி பின்னி அதை சிவப்பு கழிப்பினால் நன்கு கட்டினார். பின்னர் சிறிது நேரம் சுகமாக இழப்பாடினார். பிறகு வெள்ளைப்பட்டு கழித்தால் இருந்து கட்டிவிட்டு அவர்களை வணங்கி உடை கொடுத்து அனுப்பினார். அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. நேரே எம்பெருமானாரிடம் வந்து நடந்ததை சொன்னார்கள். அதற்கு தானே புரிசுரிப்புடன் விளக்கினார், இந்த பெண்ணை நன்கள் உறுதியாக நினைக்க வேண்டாம், வேதங்களே இப்பொன்று ஒன்று நாம் வேத அவேத செய்திகள் சகுண நிர்குண செய்திகள் எல்லாம் சத்தியமானவை என்றும் கடகஸ்ரீனால் பரஸ்பர விரோதத்தை போக்கியதையும் உபநிகர்த்தத்தை நிர்ணயம் செய்வதையும் கண்டு பெண்ணுரை கொண்டு நமக்கு சிஷையாக நடித்தார். உங்களுடைய கூந்தலை உபநிகர்ந்து வைக்கின்ற இவள் கூந்தலை முதலில் உதவிவிட்டது தவறான பொருள் கூறி பிற மதத்தினர் வேதாந்த சித்தாந்தத்தை சீர்குலைய செய்வதை காட்டும். தைலம் தலைவது அந்தரியான செடிகளை கொண்டு வேதாந்த நன்மை செய்ய முடிந்ததை காட்டும். சிக்கலைகளுக்கு கூந்தலை ஒழுங்குபடுத்தி பின்னியது வாதிகளின் இதயராசங்களை கண்டித்து உபநிகர் வாக்கியங்களின் ஒற்றுமையை உறுதிப்படுத்தியதை காட்டும். சிவப்பு நோலால் கட்டியது சிறந்த கடகாயம் அணிந்த சன்னியாசியாக நான் பிறரால் பிற்காலத்தில் நம் சித்தாந்தத்திற்கு கேடு வராதபடி சீவாசியாகிய நூல்களை இயற்றியதை காட்டும். பிறகு சிறிது நேரம் சிவமணி அமர்ந்திருந்து வேலவேத்தியனான தன் மனைவனோடு சேர்ந்து இன்பமாக இருந்த நிலையை காட்டும் என்றார். உடனே அவர்கள் வெள்ளம் பேசினால் கட்டினாலே என்றார்கள். நானே சில காலம் கழித்து மீண்டும் காஞ்சியில் தூக்குறேன்.